வெண்ணிலவை கண்டாலே அங்கு முந்தன் ரூபம் வந்து வந்து சீராடும் வாழும் உள்ள போராடும் தென்றல் வந்த தொட்டாலே அதிலும் முந்தன் ஓ வந்து என்று தேரோகம் பொன்னான கையை சேர்த்து கண்ணே நீ ஸ்வர்க்கம் காட்டு இல்லாமல் வர வேண்டும் இப்போது நேரம் என் மனதை தீண்டாது இயங்குகின்ற நேரம் கண்ணா